தோழனே, உங்கள் கூடும் சீடனே, நீ பாபா தீரனே. விளையாட்டு பங்காக்கா, விடமாட்டா எங்காக்கா, வெளிவேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராட்டா. விளையாடு பங்காக்கா, விடமாட்டா எங்காக்கா, வெளிவேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராட்டா. மனதினை மாற்றடா, மகிழ்ச்சியை ஏற்றடா, குறைகளை நீக்கடா, தடைகளை தூக்கி போட்டு போடா, உடலுக்குள் நிற்பட புரட்சியை செய்து காட்டவாடா. Drinking too much, oh, smoking too much weed. I got my head twisted round all over me. Drinking too much, oh, smoking too much weed. I got my head twisted round all over me. தீண்டவா, என்னை தொட்டு தூண்டவா, துயர் தன்னை தாண்டவா, துணையான ஆண்டவா, மோதவா, முழு மோக தூதுவா, முகம் ஜோதி அல்லவா, மொழியின்றி சொல்லவா. என்பதே சக்தி என்பதை கற்றுக்கொள்ளடா என் அன்பா, பக்தி என்பதை தொழிலில் வைத்து வா, நித்தம் வெற்றிதான் என் அன்பா. இது புது குரல் திருகுறள், இதை புரிந்த பின் தழையது உண்டு, இனி பொறுப்பினை ஏறு புது விளையாடு மங்காத்தா, விடமாட்டா எங்காத்தா, வெளிவேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராதா. மனிதனை விழிக்கவை, நினைவினை குவைத்துவை, கனவினை ஜெயிக்கவை, கவனத்தை தொழிலில் வைத்து வாடா, உறவினை பெருக்கிவை, உயர்வினை பணிந்துவை, உண்மையை நினைக்கவை, உலகத்தை திரும்பி பார்க்கவை. விளையாடு மங்காட்டா, விடமாட்டா எங்காட்டா, வெளிவேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராட்டா.